ಯಸ್ಯಾಭವದ್ಭಕ್ತಜನಾರ್ತಿಹಂತು ಪುತೃತ್ವಮನ್ಯೇ ಶಿವಚಾರ್ಯತೂರ್ಣಂ ಸ್ತಂಭೇವತಾರಸ್ತಮನಂಜನಭ್ಯಂ ಲಕ್ಷ್ಮೀನಸಿಂಹಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಯಸ್ಯ ಸಾರಸ್ವತಃಶ್ರೋತೋ ಬಹುಳಾಮೋದವಾಸಿತಂ ಶ್ರುತೀನಾಂ ವಿಶ್ರಮಾಯಾಳಂ ಶಠಾರಿಂದಮುಪಾಸ್ಮಹೇ. ಯೋ ನಿತ್ಯಮಚ್ಯುತಪದಾಂಬುಜಯುಗ್ಮರುಗ್ಮವ್ಯಾಮೋಹತಸ್ತದಿತರಾಣಿ ತೃಣಾಯ ಮೇನೇ. ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ಭಗವತೋಸ್ತದೇಕಸಿಂಧೋ ರಾಮಾನುಜಸ್ಯ ಚರಣೋ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟ ನಾತಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ಪ್ರಪದ್ಯೇ ನಿರವದ್ಯಾನಾಂ ವಿಷದ್ಯಾಂ ಗುಣಸಂಪದಾಂ ಶರಣಂ ಭವಭೀತಾನಾಂ ಷಡಗೋಪಮುನೀಶ್ವರಂ. ಶ್ರೀರಂಗನಾಥ ಷಡಗೋಪಯತೀಂದ್ರದೃಷ್ಟಂ ಲಕ್ಷ್ಮೀನೃಸಿಂಹ ಷಡಚಿತ್ ಕರುಣೈಕಪಾತ್ರಂ ಶ್ರೀರಂಗವೀರರಘುರಾಕ್ಷಡಗೋಪಹೃದ್ಯಂ ವೇದಾಂತದೇಶಿಗೈತೀಂದ್ರಂ ಅಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಸಂಪ್ರಾಪ್ತ ಅಧ್ಯಾತ್ಮಶಾಸ್ತ್ರಂ ನರಹರಿ ಷಡಚಿತ್ ರಂಗಭೂಕಾರಿಜಾಭ್ಯಾಂ ಕಾರುಣ್ಯಾ ಶ್ರೀನಿಸಿಂಹೇ ನಿಖರಿ ಷಡರಿಪೋರಾತ್ಮನಿಕ್ಷೇಪಧನ್ಯಂ. ವೇದಾಂತೇ ವಾವಧೂಕತ್ವಮಿತಿ ಷಡರಿತಾ ರಂಗಪೂರ್ವೇನ ಸೂಕ್ತಂ ವಾತ್ಸ್ಯಂ ನಾರಾಯಣಾರ್ಯ ಪರಮತದನ ವ್ಯಾಕ್ರಿಯಾಖ್ಯಾತಮೀಢೇ. ಶ್ರೀಮದ್ರಂಗಷಡಾರಿ ಸಂಯಮಿವಿರಾಲ್ಲಬ್ಧಾಗಮಾಂತದ್ವಯಂ ಶ್ರೀಮದ್ವೀರರಘೂದ್ವಹಾತ್ಷಡಚಿತ್ ಪಾದಾರವಿಂದಾಶ್ರಯಂ ಶ್ರೀಮದ್ವೇದಪದಂ ಸದೇಸಿಗೇತೇ ಕಾರುಣ್ಯವೀಕ್ಷಾಸ್ಪದಂ ಸೇವೇರಂಗಧುರೀಣ ಶಾಸನವಸಂ ನಾರಾಯಣಂ ಯೋಗಿನಂ ವೇದಾಂತದೇಶಿಗೇತೀಂದ್ರಕಟಾಕ್ಷಲಬ್ಧತ್ರಯ್ಯಂತಸಾರಂ ಅನವದ್ಯಗುಣಂಬುದಾಗ್ರಯಂ ನಾರಾಯಣಾದ್ಯತಿದುರ್ಯಕೃಪಾಭಿಷಿಕ್ತಂ ಶ್ರೀರಂಗನಾಥ ಯತಿಶೇಖರಮಾಶ್ರಯಾಮಃ. ನೀಳಾತುಂಗಸ್ತನಗಿರಿತಟೇ ಸುಪ್ತಮುದ್ಬೋಧ್ಯ ಕೃಷ್ಣಂ ಪಾರಾರ್ಥ್ಯಂ ಸಂಶ್ರುತಿ ಸತಸುದ್ಧಮದ್ಯಾಪಯಂತಿ ಸ್ವೋಚ್ಚಿಷ್ಟಾಯಾಂ ಸೃಜನಿಗಳಿತಂ ವ್ಯಾಪಲಾತ್ಕೃತ್ಯ ಮುಂಕ್ತೆ ಗೋದಾದಸ್ಯೈ ನಮ ಇದಮಿದಂ ಭೂಯ ಏವಾಸ್ತು ಭೂಯಃ. ಅಣ್ಣವಯಲ್ ಪುದುವಯಾಂಡಾಳರಂಗರ್ಕ ಪಣ್ಣು ತಿರುಪ್ಪಾವೈಪಲ್ವದಿಯಂ ಇನ್ನಿಸೆಯಾಲ್ ಪಾಡಿಕ್ಕೊಡುತ್ತಾಳ್ ನರ್ಪಾಮಾಲೈ ಪೂಮಾಲೈ ಸೂಡಿಕ್ಕೊಡುತ್ತಾಳೆ ಚೊಲ್ಲು ಸೂಡಿಕ್ಕೊಡುತ್ತ ಸುಡರ್ಗೊಡಿಯೇ ತುಲ್ಪಾವೈ ಪಾಡಿಯುರುಳವಲ್ಲ ಪಲ್ವಳಯಾಯ್ ನಾಡಿನೀ ವೆಂಗಡವರ್ಕೆನ್ನ ವಿಧಿಯನ್ನ ಇಮ್ಮಾಟ್ರಂ ನಾಂಗಡವಾವನ್ನಮೇ ನಲ್ಗು. இந்த யூடியூப் சேனல் மூலியமா இந்த மகான்கள் நிறைய வித்வான்களை கொண்டு எம்பெருமானுடைய நாமசங்கீர்த்தனத்தை பெருமையை திருப்பாவை மூலியமா உபன்யசித்து வருகிறார்கள். எல்லோருக்கும் அனுகிரகம் ரொம்ப ஆச்சரியமாக நடக்கிறது இந்த வைபவம். இந்த மார்கழி மாதத்தில் இந்த மாசானாம் மார்கசீசோகம் இன்னும் பகவான் 10வது அத்தியாயத்தில் கீதையில் சாதிக்கிறான். இந்த மாதத்தோட சிரேஷ்டமே ஆண்டாளுடைய அவதாரமாக ஆண்டாளுடைய திவ்ய பிறந்த அவதாரமான திருப்பாவைக்கு ரொம்ப ஏற்றம். இந்த திருப்பாவையில் 26ஆம் பாசுரத்தை அடியனுக்கு சொல்லுமாறு நியமித்திருக்கிறார்கள். அடியன் ரெண்டு வார்த்தை இந்த விஷயத்தை சொல்ல விழைகிறேன். இந்த திருப்பாவையில் திருப்பாவை பாட்டாரைந்தும்னு சுவாமி தேசிகனும் சாதிக்கிறேன். இந்த திருப்பாவையில் அஞ்சஞ்சா பிரித்து கடைசி அஞ்சாவது கட்டத்தில் நம்ம இருக்கோம். கடைசி அஞ்சு பாசுரத்தில் இந்த கடைசி அஞ்சு பாசுரமானது பலனை வந்து அபேட்சிக்கிற பாசுரங்கள் எல்லாமே. இதில் 30வது பாசுரம் வந்து ஆண்டாளான நிலைமையை சாதிக்கிறார். மீதி பாசுரங்கள் போல 26லேருந்து 29 வரை நாயகியா அந்த இதுக்கு வந்து தோழி லீடராக அதை சாதிக்கிறார். இந்த பாசுரத்துக்கு வந்து மாலே மணிவன் நா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலண்ண வண்ணத்துன் பாஞ்சசன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சாலப்பெரும் பறையே பல்லாண்டு செய்ப்பாரே கோலவிளக்கே கொடியே விதானமே ஆள் இல்லையா அருளையிலோ ரெம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் ஆச்சரியமா சாதிக்கிறார். இந்த பாசுரத்து இது முந்தின பாசத்தில் உருத்தி மகனாய் பிறந்தில் வந்து பரதரிதியாக திருத்தக்க செல்வம் சேவகம் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து அப்படின்னு பறைய அபேட்சிக்கிறார். இவா என்ன சொல்றா, முதல்ல எனக்கு வேற ஒன்றும் அபேட்சிதுமே இல்லை, கண்ணா நீயே எங்களுக்கு இருந்தா போரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பறை அபேட்சிக்கிறார். உடனே இவனுக்கு இன்னும் இன்குசிப்டஸ் அதாவது என்ன இன்னும் என்ன சொல்ல போகிறான்ற அவா வாயிலேருந்து தெரிஞ்சுக்கணும்னு எம்பெருமானுக்கு ஒரு திருவுள்ளம். அதனால் அவா வாயிலே இந்த இன்னும் உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அதை கேட்டதன் பலனால் இந்த பாசனம் அவதாரமானது. இது முதல்ல மாலே அப்படின்னு விழிக்கிறா. மால் அப்படின்னா வியாமோகம் உடையவன். யார்கிட்ட அப்படின்ற அடுத்த கொஸ்டின் வரும். யார்கிட்டனா தன்னை அண்டியவர்கள்கிட்ட, தன் அடியார்கள்கிட்ட, தன் திருவடி அடைந்தவர்கள்கிட்ட எம்பெருமான் மிகவும் வியாமோகத்தை உடையவன். வியாமோகம்னா என்ன? அவாகிட்ட ரொம்ப பிரீத்தியோட அவாகிட்ட பழகுவான், அவன் வியாமோகம். அதனால் மாலே அடுத்தது மணிவண்ணா அப்படின்றா. மணிவண்ணான்றதுனால எம்பெருமான் நீல நிறத்துடைய ரொம்ப அழகான ஒரு மணி இருந்தால் கரு நீளத்தோட எவ்வளோ அழகாக இருக்கும், அந்த நீல நிறத்தோடு இருக்கிற மணி மாதிரி இருக்கிறவனே அப்படின்னு விழிக்கிறா. சரி, அப்போ மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான். இப்போ நம்மெல்லாம் எல்லோரும் போய் அண்ணா உன்னோட சேர்ந்து நாங்கள் 500,000 பேர் வந்திருக்கோம், எல்லாருமா சேர்ந்து நம்ம போய் மார்கழி நீராடி இந்த பர்ஜன்ய தேவத்தையை குளிர்ச்சி பண்ணி மழையை வர வைப்போம், அதுதானே இது முதல்ல சங்கல்பிக்கிறார். அதனால் மார்கழி நீராடுவான் அப்படின்றான். உடனே எம்பெருமான் கேட்குறான், இது நீங்களா சங்கல்பிச்சுண்டு ஏதோ கல்பிச்சுண்டு வரீங்களா, இல்லைனா பெரியவாள்லாம் இந்த மாதிரி அனுஷ்டானம் பண்ணிருக்காளா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இவா பிரத்யுத்தரம் சொல்கிறா, கண்ணா நாங்களா எந்த காரியம் பண்ண மாட்டோம், நாங்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள், எங்களுக்கா எதுவுமே தெரியாது. மேலையார் செய்வனைகள் வேண்டுமென கேட்டியேல், எல்லாரும் பெரியவாள்லாம் பூர்வாச்சாரியாள்லாம் என்னெல்லாம் அனுஷ்டானம் பண்ணியிருந்தாலோ அதுதான் நாங்கள் பண்ணுறோம், நாங்களாம் மார்கழி நாட்டம் தாந்தோனியாக எந்த காரியம் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறான். நாங்கள் வேண்டுவரதை நீ கேட்டியேல் அப்படின்றா. இவா நேராக தானே எம்பெருமான்கிட்ட பிரார்த்திக்கிறா, அது நான் கேட்டியேல் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆச்சரியமாக பெரியவாச்சம்பிள்ளை தாத்பரியம் சாதிக்கிறார். இந்த 500,000 ஆயர் குலத்தில் இருக்கிற அந்த கோபிகைகள்லாம் ரொம்ப ஒவ்வொருத்தரும் ஒரு அழகாக இருக்கா. இவன் ஏற்கனவே மால், அதனால் அவாகிட்ட ரொம்ப வியாமோகிச்சு எல்லாரையும் ஒவ்வொருத்தரையாக பார்த்துட்டுருக்காளாம். இந்த நாயக பெண் பிள்ளையை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கா. நாயக பெண் பிள்ளைகிட்ட கவனம் இல்லாத மற்ற நாயகைகள்லாம் பார்த்துட்டுருக்கானா எம்பெருமான். அதனால் டே கிருஷ்ணா கேள் கேட்டியேல் அப்படின்னு நேராக அவனை விழிச்சு, வேறு நான் சொல்கிறது கொஞ்சம் காது கொடுத்து கேளு அப்படின்றான். அப்போ சுதாசின், நான் சரி சொல்லுமா நாயக பெண் பிள்ளையே நீயே சொல்லு அப்படின்னு அவளை கேட்கணும் எம்பெருமான். அப்போ என்னென்ன வேணும் அப்படின்னு ஒரு 6 விஷயங்களை பிரார்த்திக்கிறான். இடத்துல நலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலண்ண வண்ணத்துன் பாஞ்சசன்னியமே, எங்களுக்கு எல்லாருக்கும் சங்கு வேணும், ஏன்னா அந்த சங்கு வச்சுட்டு தான் நாங்கள் வந்து இது மாதிரி மார்கழி நீராட்டு போடுறோம் அப்படின்ட்டு சங்கு ஊதிண்டு நாங்கள் போகணும். அது என்ன சங்கு, எந்த மாதிரி சங்கு வேணும்னா உன் சங்கு இருக்கு பாஞ்சசன்னியம் அந்த மாதிரி வேணும். ஏன்னா மற்ற சங்குலாம் வந்து மற்ற தேவதைகளுக்கோ மற்ற காரியத்துக்களோ இருக்கலாம், எம்பெருமானை குறித்து நம்ம பண்ண வேண்டியது உத்கிருஷ்டமான வஸ்துவாக இருந்தால் தானே ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆனால் அந்த பாஞ்சசன்யம்ன்றது ரொம்ப உத்கிருஷ்டம், அது எம்பெருமானுக்கே ரொம்ப உகப்பானது. இதையே ஆண்டாலே கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ மறுபுசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழ் வென்சங்கேன். இந்த சங்கு கிட்டே நேராக கேட்டு கேட்டு நீ எப்படி தான் 9 சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண்படை கொள்ளில் கடல்வண்ணன் கைத்தலத்தே பெண்படையாரும் மேல் பெரும் பூசல் சாத்துகின்றார் சங்கரையா உன் செல்வம் சால அழகியதே அப்படின்னு ஆண்டாளே தன்னுடைய நாச்சியார் திருமொழியில் சாதிக்கிறார். இந்த விஷயத்தை, இந்த சங்கோட சிரைட்டியத்தை ரொம்ப ரொம்ப வசத்தியாக அந்த 10 பாசனத்தை ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறான். அப்பேற்பட்ட சங்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு முதல்ல கேட்கிறார். அடுத்தது சாலப்பெரும்பறையே, அடுத்து எங்களுக்கு வேணும். அடுத்து என்ன வேணும், பெரும்பறை, பெரிதான பறை. அந்த பறவாத்தியம்ன்றது என்ன, உடல் அடிப்பா கோவிலெலாம் உடலுக்கு முன்னாடி நகாரம்னு இருக்கும், அந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. அந்த தேப்பெருமாள் சன்னதியில் பெருமாள் ஏழும்போது முதல்ல அந்த நகாரம் முதல்ல அடிச்சுட்டு போவோம். அந்த நகாரத்தை பார்த்தாலே நமக்கு ஒரு உத்வேகம் வரும். ஆ, பெருமாள் அங்கே எழுறார், கச்சிஸ்வரன் கோவிலில் எழுட்டார், ராஜவீதியில் எழுதிருக்கார், முரங்க வீதியில் எழுதிருக்கார், தேரடிட்டு எழுதிட்டுருக்கார், திரும்ப அதில் ஆகிட்டுருக்கு அப்படின்னு ரொம்ப அது ஒரு அந்த அந்த பறையோட அந்த நகாராவை பார்த்தாலே நமக்கு ஒரு உத்வேகம் வரும். தேப்பெருமாள் இங்கே எழுதும், நமக்கு ஒரு அது செய்கிறோம். பெருமாள் இன்னைக்கு இந்த வாரத்தை எழுறார், இந்த தொப்பாகாரம் சாத்தின்ற பேர், தழுக்கொண்ட சாத்தின்ற பேர் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அங்கே தேப்பெருமாளுடைய வைசாக உற்சவத்தை சேவிச்சு கண்கொள்ளாது. அது தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்தையும் ஆச்சரியமாக இந்த விஷயத்தை ரொம்ப அற்புதமாக சாய்க்கிறார். அம்சசந்தேசத்திலையும் அந்த ஏழை பண்ணுறவாளோட அந்த கால் தூளி என் மேலே படாதா அப்படின்னு இந்த தேவப்பெருமானுடைய பிரம்மோற்சவ வைபவத்தை ரொம்ப விசேஷித்து சாய்க்கிறார். இந்த பறையானது எப்பேற்பட்ட பறன்னா, ஜாம்பவானவர் எம்பெருமான் 3 அடி மண்ணளம் தானோ இல்லையோ, அப்போ வந்து இந்த பறையை வாசிச்சுன்னா 7 நேரம் அப்பேற்பட்ட பறை வேணும். ஏன்னா அப்போ தான் நிறைய அது ஒரு நிறைய ஓசையை கொடுக்கும். அதனால் முதல்ல சங்கு கேட்டால் அடுத்தது பறை. அதுக்கப்புறம் பல்லாண்டி செய்ப்பாரே, ஏன்னா இவா வர கோட்டியை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படணும். அது பல்லாண்டி செய்ப்பார் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்பேற்பட்ட பல்லாண்டி செய்ப்பார் யாராக இருக்கணும்னா, அதில் வந்து பெரியாழ்வார் மாதிரி அந்த பல்லாண்டை பாடுறவாளாக இருக்கணும். அப்போ தான், ஏன்னா எல்லாமே வசதியாக இருக்கணுமோ இல்லையோ, சங்கும் வசதி, அந்த பறையும் வசதி, பல்லாண்டு செய்ப்பாரும் வசதியாக இருந்தால் அந்த இந்த மார்க உற்சவத்துக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். அது ரொம்ப ஆப்டாக இருக்கும். எம்பெருமானோட கைங்கரியத்துக்கு ரொம்ப சரியான ஒரு சாதனங்களாக இருக்கும். அப்புறம் அடுத்த 3 விஷயம் கேட்குறா. கோலவிளக்கே நல்லா அழகான, ஏன்னா பின்மாலை போகிறோம். பின்மாலை போகிறதுனால ஒருத்தர் நல்லா 100 பாகவதாலும் 100 பாகவதாலும் நம்ம பார்த்துக்கணுமோ இல்லையோ, பார்க்கறதுக்கு ஆச்சரியமான ஒரு விளக்கு வேணும். அந்த விளக்கு எப்படி இருக்கணும்னா, சாட்சாத் பிரிபிராட்டியார் மாதிரியே இருக்கணும். ஏன்னா அவள் தான் விளக்கு. தானும் அந்த எம்பெருமான்கிட்டையும் உணர்த்தி பாகவதாள்கிட்டையும் அந்த தன்னுடைய ஜொலிப்பை உணர்த்துவா. அப்பேற்பட்டதான விளக்கு வேணும். ஏன்னா எம்பெருமான் தேங்கிறது உத்கிருஷ்டமாக இருக்கணுமோ இல்லையோ, உத்கிருஷ்டமான உடுத்தது பல்லாண்டு சேர்ப்பா கோல விளக்கு. கோல விளக்கு பிராட்டி தான் இருக்கணும், பிராட்டி மாதிரி இருக்கணும். அப்புறம் கொடி, ஏன்னா இந்த ஒவ்வொரு கோட்டிலையும் பார்த்தா நம்ம இப்போ இந்த சுவாமி தேசிகனோட வருஷ உற்சவம் நடக்கும் புரட்டாசி மாதம், அப்போ நம்ம தூப்பலில் செய்விக்கலாம். முதல்ல கொடியை ரெண்டு பக்கமும் கொடியை பிடிச்சின்னு போவா. ஏன்னா அந்த கொடியை பார்த்தாலே ஓ, சுவாமி தேசிகன் உற்சவம் நடக்கிறது, ஆச்சரியமாக நடக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டாள் கோட்டிக்கும் பெரிய கொடி வேணும். அந்த கொடி எப்பேற்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, கருடன் மாதிரி வைணத்தையன் மாதிரி இருக்கணுமா கொடி. ஏன்னா வைணத்தையன் தானே கொடியில் இருக்கார் அந்த கொடி. அப்புறம் விதானமே, விதானம்ன்றது மேல்கட்டு. அந்த மேல்கட்டு எப்படி இருக்கணும்னா, அனந்தன் மாதிரி இருக்கணும். அனந்தன் தான் பாம்பு. சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம், நின்னால் மறுபடியாம் நில்கடனும், என்னும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குனையாம் திருமார் கருவுன்ற மாதிரி அந்த அனந்தன் எம்பெருமானுக்கு பலவிதமான கைங்கரியங்கள் பண்ணுறதுல ரொம்ப விசேஷமாக இருக்கிறது. அவனுக்கு கொடையாக பிடிச்சி நிற்கிறது. இந்த கொடை வைபவம் வந்து தேவாதிராஜ சன்னதியில் நம்ம சேவிக்கலாம். அந்த 16 ஜான் கொடையை சாதித்துட்டு பெருமாள் ஒவ்வொரு நாளும் அந்த கொடையை போட்டு எழுற அழகே ஒரு தனி. அதுவும் ரெட்ட புறப்பாடாக வந்துருத்துன்னா, பெருமாள் தாயார் ரெண்டு பேருக்கும் நடுவில், பெருமாளுக்கு ஒரு கொடை, தாயாருக்கு நடுவில் ரெண்டு பேருக்கு சேர்த்தியில் ஒரு கொடை, 3 கொடையை போட்டு எழுதுவார் ஆழ்வார் பிரதட்சிணத்தில். அத்தை சேவிக்கிறதுக்கு கண்கொள்ளா காட்சி வேணும். அந்த தேவப்பெருமானுடைய வீதி உற்சவத்தில் எப்பேற்பட்ட கொடை இருக்கோ அந்த மாதிரி கொடை வேணும். அதுவும் எம்பெருமான் கருடோத்சவத்தில் புதுசாக கொடை சாத்திப்போம். அன்னைக்கு அந்த 16 கால் மண்டபத்தில் அந்த கொடையை அந்த பட்டறையில் போட்ட உடனே அவ ஒரு குறு குறுக்குவா. அப்போ சேவிக்கணும் பெருமாளோட அழகை. திரும்புகால் ஏழும்போது ரொம்ப வருகையில் வாடிய பிள்ளைகண்ணனாக வருவான் எம்பெருமான். அந்த அப்பயும் அந்த கொடையை சாத்திட்டே எழுவோம். அந்த அழகெல்லாம் நம்ம சேவிச்சோம்னா அந்த கொடையோட ஒரு வைலட்சண்யம் புரியும். அப்பேற்பட்டதான கொடை வேணும், மேல் கட்டு வேணும், குடியே விதானமே அப்படின்னு இவா கேட்குறா. இந்த 6 வஸ்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது முதல் 3 வஸ்து வந்து ஒலி எழுப்புறதா இருக்கும். அது முதல்ல சங்கானது தூரக்கேந்து இருக்கிறத இவா வரான்றது தெரிவிக்கும். அப்புறம் பறையானது அடுத்த தெருவிலே இருக்குவாளுக்கெல்லாம் தெரிவிக்கும். பல்லாண்டு சேர்ப்பார், ஓஹோ நல்ல கோஷ்டி வருது, நேரம் அந்த தெருவில் வரும்போதே நம்ம செய்விக்கலாம். அப்பேற்பட்டதா இந்த மாதிரி வஸ்துக்களை கேட்கறா. உடனே எம்பெருமான், நீ இது மாதிரி இவ்வளோலாம் கேட்குறீங்களே, இந்த அதுவும் பாஞ்சஜன்யம் மாதிரி கொடுக்கணும்னா உங்ககிட்ட இருக்குது ஒரே பாஞ்சஜன்யம் தான். அனந்தாழ்வான் ஒருத்தந்தான் இருக்கார், குருடன் ஒருத்தந்தான் இருக்கார், பெரியாழ்வார் அவர் தான் இருக்கார், பிராட்டி ஒத்தி தான் இருக்கா, இதுக்கெல்லாம் நான் இவ்வளோ பேருக்கு 5 லட்சம் பேருக்கு கொடுக்கணும்னா எங்கே போகிறது நான் அப்படின்னு கேட்குறான் எம்பெருமான். உடனே வா சொல்கிறா, கண்ணா உனக்கு முடியாதுன்னு ஒன்று இருக்கா கண்ணா, நீ எப்பேற்பட்டது தெரியுமா, ஆலி நிலையாய் அப்படின்னு விழிக்கிறா. நீ சாதாரணமான சேஷ்டிதன் கிடையாது, நீ ஆளிநிலை படுத்துண்டு இந்த லோகத்தையே சம்மான காலத்தில் வயத்தில் வச்சு இந்த லோகத்தில் சித்து அச்சித்து எல்லா வஸ்துக்களையும் சிறு குழந்தையாக இருந்து இந்த வஸ்துக்களெல்லாம் உன்னோட திருநாபி கமலத்தில் ஏழை பண்ணி ரொம்ப ஆச்சரியமாக பாதுகாத்த, உன்னால் அந்த ஆச்சரியத்தை உன்னால் மட்டும்தான் செய்ய முடியும், அப்பேற்பட்ட ஆளிநிலையை படுத்துன்னு நீ பண்ணுறவன் போய் நீ மாதிரி கேட்கலாமா, உன்னால் முடியாத ஒன்று இருக்கா, அதனால் நீ தான் அருளணும் அப்படின்னு இந்த பாசுரத்தில் ஆண்டாள் ஆச்சரியமாக சாதிக்கிறான். இந்த பாசுரத்தில் 3 திருநாமங்களை ஆண்டாள் கையாளுறான். என்னன்னா மாலே அப்படின்ற ஒரு திருநாமம், அடுத்தது மணிவண்ணா அப்படின்ற ஒரு திருநாமம், அடுத்து ஆலிநிலையாய் அப்படின்ற 3வது திருநாமம். இந்த ஒவ்வொரு திருநாமத்துக்கும் ரொம்ப விசேஷங்கள் உண்டு. இந்த திருநாம சங்கீர்த்தனம் இருக்க ரொம்ப விசேஷமானது. என்ன, இந்த கலியுகத்தில் நம்மளை இந்த திருநாம சங்கீர்த்தனம் பண்ண சாத்விக புத்தியை கொடுத்து அது சரணாகதி மார்க்கத்தில் போய் நம்மளை மூட்டி நல்ல சதாச்சாரியின் திருவிடலை அடைஞ்சி நாம் வந்து மோட்சத்துக்கு போகிறதுக்கு வழி வகுக்கும் இந்த நாம சங்கீர்த்தனம். அப்பேற்பட்ட உத்கிருஷ்டமான நாம சங்கீர்த்த பெரிவாள் என்ன சொல்லுவா, ஹரேர் நாமைவ நாமைவ நாமைவ புவிமங்களம் அப்படின்னு எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தனத்துக்கு பெருமையை சொல்கிறார். என்னன்னா எம்பெருமான் நாம சங்கீர்த்தனம் வந்து வேத எழுத்துக்கள்லாம் எவ்வளவு மேன்மையோ அந்த மேன்மைப்பட்டது. வேதத்தோட முடிவில் எல்லாரும் வேதாத்தியனம் பண்ணவாள்லாம் சொல்லுவாங்க, தாவந்தி ஹரிநாமானி கீர்த்தி தானின சம்சயா அப்படின்னு சொல்லுவா. வேதாட்சரானி தாவந்தி படிதானி த்விஷாதிபிஹி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்தி தானின சம்சயா அப்படின்னு வேதத்தில் ஒவ்வொரு அக்ஷரமும் ஹரிநாமத்தை சொல்றதுக்கு வந்தது தான். அதனால இந்த ஹரிநாமம் ரொம்ப விசேஷம். இந்த தீம் இந்த யூடியூபர்கள் எடுத்திருக்கா பாருங்கோ, திருப்பாவையில் நாம சங்கீர்த்தனத்தின் பெருமை, இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு நல்ல தீம். இதை இவாளுக்கு பெருமாள் இவாளோட சிந்தனையில் புகுத்தினத்துக்கு ரொம்ப பெரிய மேன்மையை நம்ம பாராட்டணும். திருமங்கை மன்னனும் குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார்படு துயராயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நிழ்விசும்பருளும் அருளோடு பெருநிலமழைக்கும் நலந்தரம் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு சகல விதமான பலன்களையும் கொடுக்கறது இந்த நாராயணனோட திருநாமம் அப்படின்னு ஆச்சரியமாக சாதிக்கிறேன். இதையே பகவானும் அபிச்சேத் சுதுராச்சாரா பஜதே மாம் அனன்யபாக் சாதுரேவச மந்தவியா சம்யக் வியவசித்தோஹி சஹா அப்படின்னு எம்பெருமான் கீதையில் சாதிக்கிறான். அந்த எம்பெருமானிடம் பக்தியே பிரதானமாக யார் வச்சுருக்காளோ அவனையே பூஜித்து அவன் திருநாமத்தையே சொல்கிறவா, சாதாரணமாக ஆச்சாரமே இல்லாதவனாக இருந்தால் கூட அவனை வந்து எம்பெருமான் உஜீவம் பண்ணுறேன் அப்படின்னு சாதிக்கிறான். அதே மாதிரி மாம்ஹி பார்த்த வியபாசிரித்திய ஏபிஸ்யுஹு பாபயோனயா ஸ்திரியோ வைஸ்யா சதா ததாசூத்ராக தேபியாந்தி பராங்கதிம் அப்படின்னு சாய்கிறான். அர்ஜுனனை பார்த்து பாபயோனிகளாக இருந்தாலும் என்னை பஜனம் செய்யும் பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் நல்ல கதி யாராக இருந்தாலும் சரி, அவனுடைய திருநாம சங்கீர்த்தனத்தை யார் போற்றி பேணுகிறார்களோ அவர்களுக்கு நல்ல கதியை கொடுக்கிறேன் அப்படின்னு எம்பெருமான் அடித்து சொல்றான். இந்த திருநாமத்தின் பெருமையே ரொம்ப உத்கிருஷ்டமானது. இந்த திருநாமத்தை எப்ப சொல்லலாம்? இதுக்கு காலம் உண்டா, நேரம் உண்டா, இல்லைனா இதுக்கு எத்தனை ரித்து உண்டா, மாசம் உண்டா அப்படின்னு கேட்டால் எப்பயும் கிடையாது. எப்போ வேணால் நம்ம வந்து சொல்லலாம். காவலில் புலனவைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டுதறியின் நோம் நமந்தமர் தலைகள் மீதே மூவலகுண்டு மிழ்ந்த முதல்வனின் நாமம் கற்ற ஆவலில் புனமை கண்டாய் அரங்கமா நகருளானே அப்படின்னு இந்த நாமசங்கீர்த்தனத்தை பெருமைய தொண்டரப்படி ஆழ்வாரும் சாதிக்கிறேன். பாஞ்சாலியும் தான் தூரஸ்திரீயாயிருந்தும் எம்பெருமானிடம் பக்தி கொண்டு ஆகிருஷ்ண துவாரகாவாசன் குவாசி யாதவனந்தனா இமாமவஸ்தாம் சம்பிராப்தாம் அநாதாம் கிமுபேட்சதே அப்படின்னு எம்பெருமானிடம் அபேட்சிச்சுட்டு தனக்கு வேண்டிய பலனை பெற்றிருந்தார். அப்பேற்பட்டது இந்த நாமசங்கீர்த்தம். இதில் இந்த பாசுரத்தில் எடுத்துட்ட மாலே அப்படின்ற திருநாமம் ரொம்ப ஆச்சரியமான திருநாமம். அடியன் முன்னாடியே விஞ்ஞாபிச்சிருந்த மாதிரி இந்த மால்னா ஆசிரிதர்கிட்ட வியாமோகத்தை உடையவன். அவன் வந்து எம்பெருமான் எப்பெல்லாம் ஆசிரிதர் தன்னை கூட போறா, அவாகிட்ட நம்ம எப்படி கலந்து பரிமாற போறோம் அப்படின்னு துறையோடையே இருக்கான் எப்பயும் எம்பெருமான். இந்த ஆழ்வார்கள் பல பிரகாரம் இந்த இந்த திருநாமத்தை வச்சுட்டு ரொம்ப உத்கிருஷ்டமாக சொல்கிறான். மாலுக்கு வையமறந்த மணாளர்க்கு நீலக்கருணிர மேகநீயாயர்க்கு கோலச் செந்தாமரை கண்ணர்க்கு என் கொங்கலரேழக் குழல் இழந்தது சங்கே அப்படின்னு ஆச்சரியமாக சாகிறார் நம்மாழ்வார் பராங்குச நாயகியா. இவர் தன்னுடைய திருமேனி மெரிஞ்சதுக்கு காரணம் இந்த மாலுக்கு ஆசிரியர்கிட்ட வியாமோகத்தோடு உண்டாயிருக்கிறானே இந்த எம்பெருமான், அவனை நினச்சி நினச்சி தன்னுடைய திருமேனிலாம் மெரிஞ்சு போயிருந்தான் இந்த பராங்குச நாயகிக்கு ஆச்சரியமாக சாகிறார். அதே மாதிரி திருமங்கை மன்னனும் இதே அவர் வந்து தானும் பரகால நாயக்கியாக எடுத்துட்டு குன்றமெடுத்து மழைதெடுத்து இளையாருடும் மண்ணில் குறைவு பிணைந்தமால் என்னை மால் செய்தான். இந்த குன்று எடுத்தான் பாருங்க ஆயர்களுக்காக, அப்பேற்பட்ட மால் ஆயர்களுடைய சம்சிலேஷத்தில் வியாமோகம் உடையவான அந்த கண்ணன் என்னுள் புகுந்து என்னை பிச்சேத்தி விட்டுட்டான், அப்பேற்பட்டவான அந்த மால் அப்படின்னு திருமங்க மன்னனும் இந்த திருநாமத்தை வசத்தியாக சொல்கிறார். இவளே ஆண்டாளே நாச்சியார் திருமணியில் கடைசி தசகத்தில் மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளரை ஏலா புய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா சாய்கிறாங்க. மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளரை எம்பெருமான் கண்ணனாய் இங்கு அவதரிச்சு இந்த ஆசிரியர்கிட்டலாம் அவ்வளவு சிநேகத்தோடு பழகிறான். அப்பேற்பட்டவன் ஏலா புய்கள் உரைப்பான், அது என்னென்னா ஊத்துராத்தில் போய் களவு வெண்ணையை களவாட வேண்டியது, நீ திடுனியானா திருடவே இல்லைன்றது, கையில் வந்து வெண்ணெய் காப்பு கையில் வச்சுட்டு இருக்கான் ஆனால் திருடலைன்றது, இப்படிலாம் போய் சொல்கிறது. அப்பேற்பட்ட அந்த சேஷ்டித்தனை நான் வந்து இங்கே பார்த்தியான்னு ஒரு தோழி கேட்கிறா. அதுக்கு உடனே பிரத்யுத்தரம் சொல்கிறா இன்னொரு தோழி, மேலால் பரந்தவையில் காப்பான் வினதெதிருவன் சிறகண்ணும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. அவன் வந்து விருந்தாவனத்தில் இந்த மாலை பார்த்தேன் அப்படின்னு இன்னொரு தோழி சொல்கிற மாதிரி ஆச்சரியமான பாட்டை அமைச்சிருக்கா ஆண்டாள். நம்மாழ்வாரும் பாலன்கோ நான்கு வேத பயனன்கோ சமயநூதி நூலன்கோ நுடங்கு கேள்வி விசையன்கோ இவற்றுள்ள மேலன்கோ வினையின்மிக்க பயனன்கோ கண்ணனன்கோ மாலன்கோ மாயனன்கோ வானவராதியே அப்படின்னு இந்த ஆச்சரியமா எம்பெருமானுடைய ஒவ்வொரு தன்மையும் குறித்து இந்த மால் மாலென்பனா சமய நீதி நூலென்பனா நுடங்கு கேள்வி விசையென்பனோ அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு சாதிக்கிறேன். அப்பேற்பட்டதான இந்த திருநாமம் மால். அடுத்த திருநாமம் மணிவண்ணன். ரொம்ப ஆச்சரியமான திருநாமம் இது. இது தமிழில் ஏற்பட்ட திருநாமம். இது பழைய நாளில் இந்த மணிவண்ணன்ற திருநாமத்தை பல பாகவதாலெலாம் சுட்டிருந்துருக்கா. இந்த நாளில் தான் இந்த திருநாமம் ரொம்ப பழக்கத்தில் இல்லை. இது அவசியம் எல்லாரும் இந்த திருநாமத்தை வச்சுக்கணும். குழந்தைகளுக்கெல்லாம் இதை பேரை சுட்டணும், மணிவண்ணன்ற திருநாமம். இது ஆழ்வார்கள் கை கொள்ளாத, இந்த திருநாமத்தை கை கொள்ளாத ஆழ்வார்களே கிடையாதுன்னு சொல்லலாம். நம்ம மணிவண்ணன்னா நீல நிற மணி, நீல நிறத்தை உட அந்த வண்ணத்தை உடையவன், ரொம்ப அழகாக தன்னோட முந்தா நிலையை முடிச்சுன்னு போயிடலாமா, அவ்வளோ அழகான எம்பெருமான். இது முதல்லயே பெரியாழ்வாரே சாய்க்கிறேன். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா. அவருக்கு முதல் திருநாமம் மணிவண்ணன் தான் சொல்றார். மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணான்னு தான் முதல்ல இந்த திருநாமத்தை தான் விழிக்கிறேன் பெரியாழ்வார். அதே மாதிரி எம்பெருமான் இந்த கொடியை பிடிச்சி, இந்த மலையை வந்து கொடையா பிடிச்சி ஆயர்களை காப்பாத்தினேனே, அதை வந்து ஒரு 10 பாசுரங்களால மங்களாசாசனம் பண்றார். அதுல கொடியேறு செந்தாமரை கைவிரல்கள் கோலமுமழிந்தில வாடிட்டில வடிவேறு துருவிகிர் நொந்துமில மணிவண்ணன் மலையுமோர் சந்திரதம். அங்கேயும் மணிவண்ணனாதான் இவர் ஆழ்வாருக்கு சேவை சாய்கிறார். அதே மாதிரி குலசேகர பெருமாளும் இணையில்லா இன்னிசையாய் கிழிமி அப்படின்ற பாசுரத்தில் மணிவண்ணன் அம்மானை கண்டுகொண்டு என் மலர்ச்சென்னி என்றுகளோ வணங்கும் நாளே. அந்த எம்பெருமான் மணிவண்ணனான ரங்கநாதனை அவன் திருவடியை இன்னைக்கு நான் அவன் திருவடியை என் சென்னியில் இன்னைக்கு நான் வச்சுட்டு கொண்டாட போறனோ அப்படின்னு அந்த முதல் தசகத்திலேயே சாய்க்கிறார். அதே மாதிரி நம்மாழ்வாரம் குலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிந்து எத்தனை நலந்தான் இல்லாத சண்டாள சண்டாளர்களாகிலும் வளந்தாங்கு சக்கரத்தாள் அண்ணல் மணிவண்ணர் கால் என்று உள்கலந்தார் அடியார் தம்மடியார் எம்மடிகளே. எம்பெருமான் மணிவண்ணனோட அவன் திருவடியில் யார் மனசால உள்கலர்களார்களோ அந்த பாகவதர்கள் அவளோட சம்சலேஷமே எனக்கு போரும் அப்படின்னு சாய்கிறார். அதே மாதிரி நம்மாழ்வாரே நோக்கும் பக்கமெல்லாம் கரும்பொடு சென்னலோங்கு செந்தாமரை வாய்க்கும் தன்பொருள் வடகரைவன் தொலைவில்லி மங்களம் நோக்கு மேலத்திலெல்லாம் மறுநோக்கினல் வைகள் நாடரும் வாய்க்கொள் வாசகமும் மணிவண்ணன் நாமமே இவளன்னமீர். பராங்குசநாயகிக்கு எப்பயும் மணிவண்ணன் நாமமே தான் வரதான். இந்த நாம சங்கீர்த்தனது பெருமை ஆழ்வார் ஆச்சரியமா சாய்கிறேன். அதே மாதிரி கலியனும் திருவள்ளூர் ராகவன் திருவடியில பக்தி செலுத்தி பந்திருக்கும் மெல்விரலால் பாவைமணி மலரால் வந்திருக்கும் மார்பன் நீலமேனி மணிவண்ணன் அப்படின்னு ராகவன் திருவடியில அசஞ்சலமான பக்தி. அந்த ராகவன் யாருன்னா அந்த மணிவண்ணன் அப்படின்ற இந்த திருநாமத்தை வச்சு விழிக்கிறார். அடுத்தது நாம சேவிக்க வேண்டிய திருநாமம் ஆலிநிலையாய். ரொம்ப ஆச்சரியமான ஒரு சிரேஷ்டித்தத்தை இந்த அவதாரத்தில் பண்றார். ஆலிநிலையாய் ஆலிநிலை பாலகனாய் அப்படின்னு குலசேகர பெருமாளும் மங்களாசனம் பண்றார். இது என்னன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு இது. இந்த இது ஒரு தியான ஸ்லோகம், இந்த அவதாரத்துக்கு ஒரு தியான ஸ்லோகம் இருக்கு. கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வடசிய பத்திரஸ்ய புட்டேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி அப்படின்னு இந்த பாலமுகுந்தனான எம்பெருமான் அந்த வடபத்திரத்தில் தன்னுடைய இடது காலோட கட்டவரலை எடுத்து வாயில சப்பிண்டு அந்த திருவடியோட அமுதம் வாய்க்கு இனிக்கிறதா வாயோட திருவடிக்கு இனிக்கிறதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் அது. இந்த வடபத்திர சாயியோட பெருமையை மகாபாரதத்தில் ஆரண்ய காண்டத்தில் ஆரண்ய பருவத்தில் மார்க்கண்டேயர் தர்மபுத்திரருக்கு தான் அதை பார்த்ததை ஆச்சரியமாக சில ஸ்லோகங்களால் அறிவிக்கிறார். ததோமே பிருத்திவிபால விஸ்மய சுமகான பூத் கதந்து அயம் சிசு சேத்தே லோகே நாசம் உபாகத்தே அபியந்தாம் சரீரஸ்ய பிரவிஷ்டோசி யதாமம திருஷ்டுவாலோகம் சமஸ்தம் ச விஸ்மிதோ ந அவபுத்தியசே இத்யுக்த்வா அந்தர்ஹிதா தாதசதேவ பரமாத்புதா ஏவம் திருஷ்டம் மயா ராஜன் தஸ்மின் பிராப்தே யுகக்ஷயே ஆச்சரியம் பரத சிரேஷ்ட சர்வதர்மபிருதாம் வரஹா சாய்கிறேர். மார்க்கண்டேய மகரிஷி தான் அதை பார்த்தது அந்த எம்பெருமான் ஒரு சின்ன ஆளிலன் தளிரில் அவனே ஒரு குழந்தை அது வலது பக்கமாக அதை வந்து ஒரு கழிச்சுண்டு அழகாக காமிச்சு, இது யாருன்னு போய் கேட்டால் நான் தான் பரதெய்வம், தன்னோட மார்பை காமிச்சு அங்கே மகாலட்சுமி காமிச்சு, ஓஹோ இவன் தான் ஸ்ரீயப்பத்தின்னு புரிஞ்சுட்டாராம் மார்க்கண்டேய மகரிஷி. இத்த ஆச்சரியமாக சாதிக்கிறார். இந்த வடபத்திர சாயியோட பெருமையை விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயத்தில் 301வது திருநாமத்திலிருந்து 313வது திருநாமம் வரையில் நம்ம அனுபவிக்கலாம். திருநாமங்களாவது யுகாதிகிருத்து, யுகாவர்த்தகா, நைகமாயா, மகாசனஹா, அதிருஷ்யா, வியக்தரூபா, சஹஸ்ரஜித், அனந்தஜித், இஷ்டோபிசிஷ்டா, சிஷ்டேஷ்டா, சிகண்டி, நௌஷா, விருஷா அப்படின்னு 13 திருநாமத்தினால இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் எம்பெருமான் இந்த ஆளுநிலை படுத்திருந்தத ஆச்சரியமாக பீஷ்மாச்சாரிய தர்மபுத்தருக்கு உபதேசம் பண்ணுறார். இப்போ ஏற்பட்ட வசதியான இந்த திருநாமங்களை நம்ம அனவரதம் நம்ம வேண்டிட்டு அவனுடைய திருவடியில் பக்தி செலுத்திண்டு ஆண்டாளுடைய அனுகிரகத்தையும் பெற்றுண்டு ஆழ்வார் ஆச்சாரியனின் சுவாமி தேசிய அனுகிரகத்தையும் பெற்றுண்டு நாம் உஜ்ஜீவமாக. இதோ அடியின் தெரிஞ்சவரையில் 2 வார்த்தை விஜயாபனம் பண்ண. சமஸ்தாபராதான் க்ஷமஸ்வா. சதமகமணி நீலா சாரு கல்ஹாரஹஸ்தா ஸ்தனபரணமிதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து அழக விநிகிதாபிகி ஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலசதி கிருதிகோதா விஷ்ணுஜித்தாத்மஜானஹா கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.